वा कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देह भृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि। आविर्भवत्वनिभृताभरणम् पुरस्तात् काकुञ्चितैकचरणम् निभृतान्यपादम् दध्नानि मन्थमुखरेण निबद्धताळम् नाथस्य नन्दभवने नवनीतनाट्यम्। स्वामि देशिकन् கோபால விம்சதியிலே தான் சாட்சாத்கரித்த பிரகாரமாக கிருஷ்ணனுடைய லீலையை அனுபவித்து நாமும் அனுபவிக்கும்படியாக 21 ஸ்லோகங்களை செய்துள்ளார். அதில் 4வது ஸ்லோகம் இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன்பு பரம்பு மாம்சம் அவை மீ என்பதாக சொன்னார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே பூத்தனையை வதம் பண்ணின பிறகு, வதம் என்கிற வார்த்தை கூட இங்கு சொல்லக்கூடாது, என்கிட்ட பூத்தனைக்கும் அனுகிரகம் பண்ண, நான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்த ஏற்பெறுமாள். அப்படி போத்தனா சாத்தன் போத்தனைக்கு ஒரு அனுகிரகம் பண்ண பிறகு அப்படிப்பட்ட அந்த பெருமாளை சேவிக்கிறார், கண்ணனை சேவிக்கிறார் சுவாமி. சேவிச்ச உடனே இவர் சாதாரண கண்ணன் இல்ல, சத்தவன்னெல்லாம் இவர் கண்ணன் நினைச்சிருந்து இவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்று தீர்மானம் பண்ணி அவர் சொல்றார், தானகா ஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம் குகனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம் என்று சொன்னார். இப்படி ஒரு தீய மாதாவாக அம்மாவாக வேஷம் போட்டு வந்த பேச்சியை இவர் பேச்சியனுடைய பிராணனையும் எடுத்தபடினாலே இவர் சாதாரணமானவர்கள் சாட்சாத் பரமபுருஷன் என்று அருளை செய்தார், நான் தெரிஞ்சின்றேன்னு சொன்னார். பரமபுருஷன் தெரிஞ்சின்றா என்ன, அதனால என்ன லாபமா நஷ்டமா அடுத்த கேள்வி. நஷ்டம் தான் நமக்கு லாபம் இல்ல. என்ன நஷ்டம், இவர் கண்ணன்னு தெரிஞ்சிருந்தாக்க நம்மள ஒருத்தராக இருந்துட்டு இருக்கிறதுனால அவரோட கூட அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படும். அவருடைய சம்ஸ்லேஷம், அவரை கட்டிக்கலாம், அவரை தொடலாம், அவரை பேசலாம், அவர் கீழே வரலாம், எல்லாம் பண்ணலாம். இவர் பரமபுருஷன் சிவன் நாராயணன் சிவகுண்டத்தில் இருக்கிறவர் தான் இங்க இருக்காருன்னு சொன்னோம்னா நாம தூர தான் நிக்க வேண்டி வரும். நாம நிக்கிறதுக்கே பயந்துட்டு ஆத்துள்ள போய் ஒழிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். இப்படி இவர் பார்த்து அவரை பரமபுருஷன் தெரிஞ்சின்ற உடனே, ஐயோ இவரை நம்மளாலாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அவர் எங்க வேதமே எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராத் மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அபிபேதி குதஸ்டனேதி என்றெல்லாம் சொல்லுகிறது, வேதமே என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு போயிருக்கச்சே, இவர் இப்படி எல்லாம் பரமபுருஷனா நமக்கு சேவை சாச்சேன்னா நாம எங்கேருந்து ஸ்தோத்திரம் பண்றதுன்னு இவர் கை வாங்கி உள்ள போயிட்டாரா, நம்மளால வானாண்டாப்பா இவர் பரமாத்மாவா இருந்துருக்கு நாம எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு. அப்ப கண்ணன் பார்த்து சுவாமிய பார்த்து சொல்றா, இப்ப நீ என்னுடைய பரத்வத்தை பார்த்து அகல வேண்டாம், என்ன நீ பாரு, என்ன போய் நீ இழக்கலாமா, நீ என்ன இழக்க கூடாது அப்படின்னா, கைப்பட்டவருளை கடலுள் கவிழ்ப்பாரை போலே என்று சொன்னார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, தேவகிக்கும் நம்மாழ்வாருக்கும் கிடைச்ச பாக்கியம் உமக்கு கிடைச்சிருக்கு. உமக்காக நான் பாலகிருஷ்ணனாக திருவாயர்பாடியில நடத்தின லீலைகள் எல்லாம் நான் காண்பிச்சுட்டு இருக்கேன். அப்படி காண்பிச்சுட்டு இருக்கச்சே நீர் திடீர்னு போறோம், நீர் பரமபுருஷன் அப்பா நான் எங்க உன்னோட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ ஓடி போகாதையும் உனக்காக நான் சொல்றேன் நானு அப்படின்னா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சுவாமி பார்த்து கேக்குறாராம் கண்ணன். ஏன் என்ன சொல்லணும் நீர் கேக்குறாராம். நான் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்துட்டு இருக்கேன். நானு இருந்தா கூட ஒரே ஒரு விண்ட ஒரு கப்பலம் வெண்ணைக்காக நந்தன் வீட்டுல நாகபாலனுடைய வீட்டுல எவ்வளவு கூத்தாடினு தெரியுமா? அது உனக்கு தெரியாதா? அந்த ஆடின ஆட்டத்தெல்லாம் பாக்கலையா நீ? அப்பவும் வெண்ணைய கொடுக்காமல் அந்த யசோத பிராட்டி நான் பார்த்துட்டே இருக்கச்சு வேற உரியில கொண்டு போய் வச்சு அதை ஒழிச்சு வேற வச்சு இப்படி எல்லாம் பண்ணா பண்ணிட்டு இருக்கச்சு எல்லாம். அப்புறம் அதுவும் தெரியாத மாதிரி நான் வாய்மூண்டு இருந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா? என்னுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் நீ பார்க்க கூடாதா? இதெல்லாம் அனுபவிக்க கூடாதான்னு பெருமாள் கேட்கறான். இத பார்த்த உடனே சுவாமி என்ன பண்ணுறாம், அவர் அப்படியே அவருக்கு நவநீத நாட்டியம் வன்னைக்காக ஆடின ஆட்டத்தை அவர் ஆடி காண்பிச்சாராம் பெருமாள் சுவாமிக்கு. அத பார்த்து சேவிச்ச உடனே சுவாமி சாதிக்கிற ஸ்லோகம் இது சுவாமி தேசிகம். ஆவிர்பவத்வ நிபிருதாபரணம் புரஸ்தாதே அகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்யபாதம் தத்னானிமந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்யம். என்ன அற்புதமான செயல்னு பார்க்கணும். என்ன அது அனிபிருதாபரணம் புரஸ்தாத் கண்ணன் குழந்தைக்கு நிறைய அந்த ஆபரணம்லாம் போட்டிருக்க. சாதாரண குழந்தை இல்ல, நந்தகோபுர வீட்டிலும் வளர்ற குழந்தை. நந்தகோபுர தான் திருவாயர்பாடிக்கு இதுவா இருக்கார், அரசராக இருந்துட்டு இருக்கார். அவர் ஆத்துல இருக்கிற குழந்தைய அப்படின்னு போட்டு குழந்தைக்கு ஒரு சங்கிலி போட்டிருக்கா, இடுப்புல வந்து அரணால் கட்டிருக்கா. இதெல்லாம் டாலர் வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு இந்த மாதிரி இன்னும் சிலதெல்லாம் கையில காப்பு போட்டிருக்கா, காலில் தண்டைய போட்டிருக்கா. இது ஆண் குழந்தைக்கு தண்டை போடுவா, பெண் குழந்தைக்கு கொலுசு போடுவா. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், ஆணுக்கும் குழந்தை பெண்ணுக்கும் வித்தியாசம். இது அண்ணனுக்கு தண்டை போட்டிருக்கா, அந்த தண்டையிலையும் சப்திக்கிற மாதிரி ஓசை வச்சு தண்டை போட்டிருக்கா. இப்படி இதெல்லாம் போட்டுருக்கு. போட்டு இவர் என்ன பண்ற, அந்த வெண்ணைக்காக ஆடுற என்ன எப்படி ஆடுறேன்னு பாக்கணும். வெண்ணெய் கடையறா, வெண்ணெய் கடையறத பாக்கணும். இப்பெல்லாம் யாரும் வெண்ணெய் கடையறதும் கிடையாது, பாக்குறதும் கிடையாது, எல்லாம் மெக்கானிக் மிஷின் ஆகி போச்சு. இதுல போய் என்ன சொல்ல முடியும்? இந்த வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த என்று சொல்ற இந்த திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிறவா வெண்ணைய கடையறது ஒரு பெரிய ஒரு நெச்சபடியில நாம சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி ஒரு காரியம். அதுக்காக சுத்தமா குளிச்சுட்டு தலைய வாரிண்டு வாச நறுங்குழல் ஆச்சுன்னு அந்த இடத்துல கோலம் போட்டு, அந்த எந்த இடத்துல வெண்ணெய் கடையிறாளோ அந்த இடத்துல கோலம் போட்டு அதுக்கு மேல அந்த இடத்துல பிரமணன்னு சொல்லுவா. அது மொத்தம் அந்த காலத்துல எல்லாம் மிருப்பாத்திரத்துல தான் பால் காய்ச்சறது துவைக்கிறது எல்லாம் பண்ணுவா. அந்த மிருப்பாத்திரத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இதுக்கு இன்னும் ரெண்டு கயிறு இருக்கும், மேலும் கிழமா இருந்த கயிறு இருக்கும். இடத்துல ஆத்துல என்ன இருக்கும்னாக்க மோர் கடையறதுக்குன்றதுக்காக ஒரு கொம்பு அடிச்சு வச்சிருக்கோம். அதுல அந்த கொம்புல அத வந்து அந்த நல்ல முழுக்க முழுக்க அந்த பாத்திரம் நிறைய தயிர் இருக்கும். அது நல்ல கெட்டி தயிரா இருக்கும். அந்த கெட்டி தயிரா இருந்ததுனாக்க அது உள்ள மத்து கூட உள்ள போகாது. அதுக்கு இன்னும் நல்ல மத்தா ஒரு பெரிய மத்து கடையிற மத்துன்னு ஒரு தனி மத்து இருக்கும். அந்த மத்தை கொண்டு வந்து அந்த மத்துக்கு மேலையும் கீழையும் ரெண்டு இடத்துலயும் ஒரு சின்ன கயர் இருக்கும். அந்த கயர் அந்த மத்தோட கூட அந்த கட்டிருக்கிற ஒரு ஸ்தம்பம் இருக்க அந்த ரெண்டு இடத்துக்கு நடுவுல அதை ரெண்டையும் சேர்த்து இது நடுவுல மூணு பெரிய நாலு பெரிய இந்த இதை போட்டுட்டு கயிறை போட்டு மேலும் கிழமும் இழுப்பா. இதுதான் வெண்ணெய் கடையறதுன்றது. இந்த வெண்ணெய் கடையறத பார்த்தாதான் தெரியும். எப்பெல்லாம் இப்பெல்லாம் என் பசங்க எல்லாமே வெண்ணெய் கடைஞ்சது பார்த்ததில்ல. 20 வருஷம் முன்னையே போயிடுத்து அப்படின்னாக்கா இப்ப எங்க இருந்து பாக்க போறோம், இனிமே வரப்போற பசங்க எல்லாம் என்னத்தை பாக்க போறான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காண்பிக்கணும் பசங்களுக்கு எல்லாம். இது வெண்ணெய் கடையற, இது ஒரு கம்பத்துக்கு கீழே வச்சுட்டு இது வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருக்காளாம். கடைச்சு அங்கிருந்து கிருஷ்ணன் வரேன். கிருஷ்ணன் வந்துட்டு இது வெண்ணெய் கடையறதுன்றது இருக்கு பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் பெரிய பாத்திரத்துல வச்சு நிறைய தயிரை வச்சு வெண்ணெய் கடைஞ்சோம்னாக்கா அது ஏகப்பட்ட நாழி ஆகும். அது சரணு சரணு வேகமா இழுக்கணும். ரொம்ப வேகமா இழுத்தாக்கா வெண்ணெய் நீத்து போயிடும். அது ஒரு திட்டமா எந்த சமயம் வரைக்கும் வேகமா இழுக்கலாம், எந்த சமயம் முள்ள இழுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் வெண்ணெய் கடைவா, நாங்களும் பாக்கிறதுல கூட இருப்போம். அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா எங்களையும் இழுக்க விடுவா. இந்த இழுக்க விட்டாக்க நானும் இழுப்பேன். அது இழுத்துட்டு அது பண்ணுவோம், வேகமா இழுத்துட்டு போறது. வேகமா இழுத்தாக்கடையே இதுக்கு மேல வேகமா இழுக்கக்கூடாது, இனிமே கொஞ்சம் முள்ள இழுக்கணும், நீ விட்டுரு நீந்திர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுடுவா பாட்டி. அந்த மாதிரி அந்த வெண்ணெய் கடையிறது சாதாரணம் இல்லை. இந்த வெண்ணையை கடையிறோம். இந்த கடையச்சே இவர் அங்கிருந்து வரையறோம். இவர் வந்து இது பார்த்துட்டு அந்த கம்பத்துல கட்டிண்டு அந்த ஒரு கம்பத்துல வச்சுட்டு தானே இருக்க, அந்த கம்பத்தை கட்டிண்டு இந்த வெண்ணைக்காக மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறோம். அந்த அனுபவம் அந்த வெண்ணெய் கடையச்சு வெண்ணெய் தாயேன் தாயேன்னு கைய நீட்டின் கேக்கிறாராம். இந்த அனுபவத்தை தான் இப்போ இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆவிர்பவத்வ நிபுதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகசரணம் நிபுதான்யபாதம். ஒரு திருவடி கண்ணன் ஒரு திருவடிய அப்படியே நன்ன நிலையா வச்சுட்டேரா, இன்னொரு திருவடிய இப்படி மடக்கி வச்சுக்கிறாராம். இது இது மடக்கி வச்சுட்டு ஆபரணங்கள்லாம் குலுங்க குலுங்க குலுங்க ஆடுறோம். அனுபிரதாபரணம் புரஸ்தாத்து, யார் இவா வெண்ணெய் கடையறா, வெண்ணெய் கடையறவாளுக்கு எதிர அவர் நின்றுகிறேன். நிபிரதா குஞ்சு தைக்க சரணம், ஒரு திருவடிய தூக்கி மடக்கி இது இந்த காலில் இப்படி வலிச்சதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருவடிய மாத்தி இப்படி வச்சுக்கிறாராம். மற்றொரு திருவடிய இது தட்சிணம் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறேன். இப்படி ஒன்னு ஒன்னா பண்ணி பண்ற நிமந்த முகரேன தத்தனா அப்படின்னார். அந்த ரொம்ப சப்தம் கேக்கறதான் இந்த தயிரை கடையறது. கடையறை வச்சு கொர் கொர்னு ஒரு பெரிய சப்தம் கேக்கறதான். இந்த சப்தம் கேக்கச்சே அதுக்கு தகுந்த மாதிரி அது தாளம் போடுற மாதிரி இருக்கான். நிபத்த தாளம், தாளம் போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த தாளம் போடுச்சே இந்த திருவாபரணம் இவர் நிறைய இதெல்லாம் சாத்தின் இருக்காரோ இல்லையோ கண்ணன், இவர் சங்கிலி போட்டு வந்து அதுக்கப்புறமா இடையில பார்த்தோம்னா அரணால் கயிறு கட்டின் இருக்கார், இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்கு. இவதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்தத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்படியுமா இவ வெண்ணெய் கொடுக்க போறா வெண்ணெய் கொடுக்க போறான்னு அவர் ஆடுற ஆடினாக்க அந்த ஆடுறது எப்படி இருக்குனாக்க இவரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சப்திக்கிறது தாளம் போடுற மாதிரி இருக்கிறதான் வெண்ணெய் கடையறது. இல்ல வெண்ணெய் கடையிற சப்தத்துக்கு தகுந்த மாதிரி இவர் ஆடுறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பேற்பட்டவர் நாசசிய நந்த பவனே நவனி தன் ஆட்டியம். நந்தனுடைய வீட்டுல இவர் நாசனாக இருந்திருக்க, யாரு அவாப்த சமஸ்த காமனாக அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லாததாக இருந்திருக்கவர். அந்த பரமாத்மா இவர் என்ன பண்ற, நந்த பவனே நவநீத நாட்டியம், நந்தகோபுர் வீட்டுல ஒரே ஒரு துளியுண்டு வெண்ணெய் கோசரம் இப்படி ஆட்டம் ஆடுறாராம். இவர் இப்பேற்பட்ட ஆட்டத்தை இவர் அனுபவிக்கிறேன். நாங்க கூட அந்த காலத்துல வெண்ணெய்க்காக இது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த பாட்டின்ற சொல்லி, பாட்டி நான் அந்த இதை நான் கொஞ்ச நாள் குழப்பறேன், நீ விட்டுடு ஏந்து போ அப்படின்னுவா. சரி சரிடான்னு குழப்பின்னு இருப்போம். அந்த வெண்ணம் வர சமயம் இருக்க, எங்கேயோ போயிட்டு எங்க இருந்தாலும் தெரியாது, அந்த சமயத்துக்கு வந்துருவோம். அந்த சமயத்துக்கு வந்துட்டு நீ ஏந்துரு, நான் இனிமே நான் பாத்துக்கிறேன்னு விடுவா. இது வெண்ண வர சமயத்துக்கு வந்துட்டாள்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத முயற்சின்னு இருப்போம். அவள்கிட்டதான் கொடுத்துடணும். அவ குடுத்துட்டாக்கா அவ என்ன பண்ணுவோ, வெண்ண வரும், வெண்ணைய மொத்தம் திரட்டு, அத கையால திரட்டி, அந்த மோர் இருக்கும் அந்த கையில பிசுக்கு படாத மொத்தத்தையும் திரட்டி, அது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல ஒரு பாத்திரம் வச்சிருப்பா. அந்த பாத்திரத்துல மோர் குத்தி அதுல அந்த அப்படியே முதக்க விட்டுருவோம். விட்டுட்டு என்ன பண்ணுவா, நாங்கெல்லாம் வெண்ணைக்கு நின்று இருப்போம். நின்று இருக்கச்சே அந்த மோர் தயிர் கடையிற மத்து இருக்க, மத்துல இருந்து வயிற்று அதுலயும் நன்னா வரதெல்லாம் அதுல போட்டுருவோம். மேல இருக்கிறதெல்லாம் உள்ள உள்ள வரதே அந்த கருப்பா ஆயிப்படும். அது அந்த மரத்துல வந்தது அத்தைதான் கொஞ்சம் போரும் கொடுப்பா பாட்டி. அந்த வெண்ணைக்கோசரம் எல்லாடையும் கிடப்போம், எப்படா பா அது கொடுக்க போறான்னு சொல்லிட்டு முதல்லயே விட்டுட்டு போனாக்கா நாங்களே அது இதுல இருந்தே எடுத்து சாப்பிட போறோம்னு அந்த சமயத்துக்கு ஓடி போயிடுவோம். இது எங்களுக்கு எல்லாமே இந்த கதைன்னாக்கா கண்ணனுக்கு கேட்கணுமா, அவருக்கு பார்த்துருக்கார் வெண்ணெய் முழுசா சாப்பிடணும், நன்னா கட்டி கட்டியா வெண்ணையை சாப்பிடணும், உண்டை உண்டையா சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை. அதுக்காக இவ ஆரம்பத்துல இருந்தே குழப்ப செய்யே பிடிச்சும் அவர் பக்கத்துல வந்து நின்னுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாட்டியம் ஆடிட்டு இருக்கேரா. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தர் ஒரு அனுபவம் பார்க்கணும். நிருத்தியம் தமத்தியம் தவிலோகனீயம் கிருஷ்ணம் மணி ஸ்தம்பகதம் மிருகாட்சி நிரீட்ச சாட்சாதிவ கிருஷ்ணமக்ரே த்விதா விதேனே நவநீதமேகம். இது பசங்கள்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு கையை காமிக்கும். இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பதார்த்தமா இருந்ததுனாக்கா, இப்போ தீபாவளி, நேத்தி தீபாவளி ஆச்சு, தீபாவளி அன்னைக்கு தரட்டி பால் பண்ணுவா. அந்த தரட்டி பால் பண்ணாங்கனாக்கா ஒரு கையை காமிக்கும், காமிச்ச உடனே அந்த கையில தரட்டி பால் கொஞ்சம் போறும் கொடுக்க, கொடுத்த உடனே அதுல ஒரு பரியாப்தி அது போறோன்ற எண்ணம் வராத போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், இன்னொரு கையை காமிக்கும், இன்னொரு கையை காமிச்சதுனாக்கா அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கையில கொஞ்சம் போறும் கொடுக்கறது. இந்த குழந்தை ரெண்டு கையிலயும் கேக்கும்னு தெரிஞ்சுட்டு அம்மா என்ன பண்ணுவா, ஒரு உண்டையே எவ்வளவு கொடுக்கணும்னு இதுக்கு நினைச்சிட்டு இருக்காளோ அதையே இந்த கையில பாதி அந்த கையில பாதியா கொடுப்பாளோ. கண்ணன் என்ன பண்ணறான், இங்க நிருத்தியம் தமத்யந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணி ஸ்தம்பகதம் மிருகாட்சி. நந்தகோபுர வீட்டுல இந்த வெண்ணெய் கடையறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பம், ஒரு கம்பம் இருக்கு. அந்த கம்பம் ரத்னமயமான கம்பம். அந்த கம்பத்தை அப்படி கட்டின்னு வேற கட்டின்ட்டு எதிரே இவள் இருந்துருக்கா. இந்த யசோத பிராட்டி அவள்கிட்ட கைய நீட்டி தாத்தான்னு கேக்குறான். கேட்டா இவ என்ன பண்ணுவா, இந்த கண்ணன் வெறுமை விடமாட்டான், இந்த கையில கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கையில கொஞ்சம் கேப்பான்னு சொல்லிட்டு இந்த வெண்ணையை எடுத்து அதுல ரெண்டா பிரிச்சு கொடுப்பாளாம். அந்த ரெண்டா பிரிக்கிறது எப்படின்னா, ஒரு கையில கொடுத்துட்டா இன்னொரு கை என்னன்னா, இது மணி ஸ்தம்பமா போயிட்டு இல்லையோ, ரத்னமயமான ஸ்தம்பம். இந்த ரத்னமயமான கம்பத்துல கண்ணனுடைய இன்னொரு கை தெரியுது. அந்த கையை கண்ணனுடைய ரெண்டாவது கையின் நினைச்சுண்டு, இன்னொரு கையின் நினைச்சுண்டு அந்த ஸ்தம்பத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு போகலாம். இத கண்ணன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறமா இன்னொரு கைய நீட்டு வேறான். மத்யந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணி ஸ்தம்பகதம் மிருகாட்சி நிரீட்ச சாட்சாதிவ கிருஷ்ணமக்ரே. அந்த கம்பத்துல இருக்கிறதும் நிஜமாவே கண்ணன் நினைச்சுண்டு நவநீதமேகம், ஒரே நவநீதத்தை ஒரே வெண்ண உண்டைய ரெண்டா பிரிச்சு இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு அப்படி கொடுத்தாளாம் கொடுக்கிறாளாம் என்ன. இது ஒவ்வொருத்தருடைய அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்துல சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கின்றார். அத்தியுதமான ஒரு விஷயம். லோகத்ய சூத்திர பரியாய பாத்திராணி சராசராணி ஆனத்தயத்யத்புதசேஷ்டிதோஸௌ நநர்த்தகேலம் நவநீத காங்க்ஷி. இவர் யாரு? சாட்சாத் வரம புருஷன். இவன் லோகத்ரயத்துக்கு மூணு லோகத்துக்கும் சூத்திரதாரராக இருந்திருக்க. பசியந்தீஷு ஸ்யுதிஷு வரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய த்ரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோ அக்ஷசார பிரச்சாரம். பெருமாளும் தாயாரும் சொக்கட்டா விளையாடுற மாதிரி விளையாடுறாளாம். இது எப்படி? மத்தியகித்ய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் பசியந்தீஷு சுதிடுபரிதா சூரிய விருந்தேன சார்த்தம் மத்தியகிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம். நித்தியசூரிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். நித்தியசூரிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்சு இந்த பிரகிருத்தியாகிற ஒரு இதுல தாய்கட்டா ஆடுற மாதிரி இவா ரெண்டு பேரும் ஆடுறா. இவாளுடைய ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி காயினா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த காயினா இருந்துட்டு இருக்கிறது நகர்றதெல்லாம் இந்த சிருஷ்டி ஸ்தி பிரளயங்கள் தான். லோகம் மொத்தம் இவாளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வருது. லோகம் மொத்தத்தையும் உலக அனைத்தையும் ஆட்டுவிக்கிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். இவர்கள் தான் சிருஷ்டி ஸ்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார். இந்த லோகங்களுக்கெல்லாம் சூத்திரதாரனாக இருந்திருக்கிறது. நாட்டகத்துல சூத்திரதாரன்றோ என்ன பண்ணுவான்னா, இந்த பாத்திரம் இப்படி இருக்கணும், அந்த பாத்திரம் இருக்கணும், இந்த வச்சனம் தான் பேசணும், இந்த வேஷம் தான் போட்டும் போகணும்னு எல்லாத்தையும் இது டைரக்டர்னு சொல்றாளே, அந்த மாதிரி இருக்கவங்க சூத்திரதாரனா இருக்கு. இவாதான் சூத்திரதாரனா இருந்துட்டு இருக்கா. லோகத்ரய சூத்திர பரியாய பாத்திராணி சராசராணி. அந்த நாட்டகத்துல பாத்திரங்களாக இருந்துட்டு இருக்கிறவா, யார் யாரெல்லாம் எப்படி எப்படி நடிக்கணும்னு சொல்றது இருக்க, அந்த பாத்திரங்களா இருக்கிறது. லோகத்துல இருக்கிற சேத்திர சேத்திரங்கள் மொத்தம் அந்த நாட்டக பாத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி அப்பேற்பட்டவர் எல்லாரையும் ஆட்டு வைக்கிற கண்ணன், எல்லாரையும் நாட்டகமாக செய்யற கண்ணன், அவர் போய் ஆடுறாராம். ஆனர்த்தய அத்புத சேஷ்டி தோசோ நானர்த்த கேலம் நவநீத காங்கி. இந்த ஒரு ஒரே ஒரு உண்ட வெண்ணைக்காக இவர் மொத்த இடத்திலையும் ஆடிட்டு இருக்கேரா. இது என்ன ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கேன்ற இங்க இன்னொரு ஒரு ஸ்லோகத்திலையும் பார்க்கணும் இவருடைய நவநீத நாட்டியத்தை. இது குரு குருன்னு வெண்ணையை கடைஞ்சோம்னாக்கா தரிக்கும். மோர் இருக்கு, பக்கத்துல யார் இருக்காளோ அங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் அது தரிக்கும். இவர் கிருஷ்ணனுக்கு வெண்ணைய தயிரை கடைஞ்சி வெண்ணையாற வரைக்கும் பொறுமை இல்ல. அதனால இவர் அங்கேயே பக்கத்திலேயே போய் நின்றுட்டார். பக்கத்திலேயே போய் நின்றுட்டாக்க இவர் மேலெல்லாம் அந்த மோர் தரிச்சிருக்குதான். அந்த தரிச்சிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்றத சுவாமி அனுபவிக்கிறார். கிரகேஷு தத்மோ மதன பிரவருத்தௌ பிருஷத்கணைஹி உத்பதிதை பிரகீர்ணம் நிதர்ஷயாமாஸ நிஜாமவஸ்தாம் பிராச்சீம் சுதா சிகர யோக சித்ரம். அது எப்படி இருக்கு தெரியுமா? இவாளுக்கெல்லாம் திருவாயிரபாடியில் இருக்கிற வாளுக்கெல்லாம் நீங்க புரிஞ்சுண்டா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டா போங்கோ. தன்னுடைய அவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாராம். அன்னைக்கு தேவாசுரர்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து பார்க்கடலை கடைந்த பொழுது அப்ப அமிர்தம் இருக்க அது தரிச்சுது இல்ல, அங்க பக்கத்துல பெருமாள் இருந்துருக்கே பெருமாள் மேல அது தரிச்சுதான். அந்த தரிச்ச அமிர்தம் தரிச்சுக்கிச்சே பெருமாள் எப்படி சேவை சாச்சாரோ அதே மாதிரியா இப்ப கிருஷ்ணன் தம் மேல இந்த மோரெல்லாம் தரிச்சு இது பார்த்தா சேவை சாய்க்கிறேர் என்று சொன்னாலாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான சேவை. அந்த சேவையை பாக்குறேன். அதை பார்த்துட்டு சுவாமி இந்த இடத்துல சொல்ற ஆவிர்பவத்து என்று சொன்னார். இப்படி அவர் ஒரு பயிருக்காக வெண்ணெய்க்காக ஒரு நவநீதனுடைய அதாவது நந்தகோபருடைய வீட்டில் இவர் தன்னுடைய திருவாபரணங்கள்லாம் குலுங்க குலுங்க அவர் ஆட அந்த ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரியாக அந்த திருவாயிர்வாடியில் இருந்திருக்கிற யசோதை பிராட்டி மூர்கொழுப்புற சப்தம் சப்திக்க இப்படிப்பட்ட ஒரு சேவை நான் சேவிக்கணும் என்னுடைய மனசுல ஆவிர்வாகணும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இது பார்த்து திருமல நம்பிகள் சாய்க்கிறார். கவளம் வெண்ணைக்கு நந்தன் வீட்டில் ஆடும் பிள்ளை ஆயிற்று என்பதாக இவர் பெருமாள் என்னன்னு நினைச்சிருக்க இவர் சாதாரணமானவர் இல்ல. இவர் போய் பரத்தும் இவர் திருவிழங்க முடியாதுன்னு சேவை சாய்க்க மாட்டார் அது வாச்சோ எப்படியாச்சும் ரொம்ப கட்டம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. இவர் ஒரு ஒரே ஒரு கபட்டம் ஒரு கபலம் வெண்ணைக்காக அவர் ஒரு நீ ஆட சொன்னா ஆடுறே பாட சொன்னா பாடுறேன்னு இவர் ஆடினவராச்சு இவரை போய் உனக்கு தெரியாதா என்று சொல்ற பெரியாழ்வார் திருமொழியில திருமங்கேழ்வார் சாதி பெரிய திருமொழியில திருமங்கேழ்வார் திருவேங்கடமுடையான் பாசுரத்துல சாதிக்கிறார். கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சம் என்பாய் துணிந்து கேள் பாடி ஆடி பலரும் பணிந்தே திக்காண்கிலார் ஆடு தாமரையோனும் ஈசனும் அமரர்கோனும் நின்றேத்தும் வெங்கடத்து ஆடுகூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் உண்டாயே. வெங்கடத்து ஆடுகூத்தனுக்கு ஆடுகூத்தன் என்பது அவர் பிட்ட திருநாமம் திருவேங்கடமுடையானுக்கு சீனிவாசனுக்கு அவர் ஆடுகூத்தன். ஒரு கவளம் வெண்ணைக்காக ஆடினவர் அவர். பக்தர்களுக்காக அவர் என்னவனா செய்யறவர் அவர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவருடைய ஒரு அந்த ஆடுற ஆட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்க அது என் மனசுல அப்படியே பதியணும். அவர் பார்க்கணும் என்ன வெண்ண திரண்டு வர வரைக்கும் பொறுத்துக்காமல் அதுக்காக அவர் தாளம் பண்ண தாளம் போட்டு ஆபரணங்கள் குலுங்க குலுங்க ஆடின ஆட்டம் என் கண் முன்னே சேவையாகணும் அப்படியே கண் சேவையாகணும்னு இவர் பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ஆவிர்பவத்வநிபிருதாபரணம் புரஸ்தாது அகுஞ்சிதைகச்சரணம் நிபிரண்யபாதம் தத்ராணி மந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்யம். இவன் சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க இவர் ஒரே ஒரு கவளம் வெண்ணைக்காக இப்படி எல்லாம் ஆடி ஆடியா வாங்கணும் இவருக்கு இல்லாதா இவருக்கு என்று கேட்கிறார். இது அதிமானுஷத்தவத்துல பூரத்தாழ்வான் கேட்கிறார் ஆச்சரியம். சத்யேவ கவ்ய நிவகே நிஜதம் நிபூம்னாம் பர்யந்த சத்மசு கிமர்த்தமசூச்சுரஸ்துவம் முஷ்ணஞ்ச கிம் வியஜ கடஹ கடசேடமக்ரே கோபீஜனஸ்ய பரிஹாத பதம் கிமாசீஹி என்பதாக புறத்தாழ்வான் அத்தியாச்சரியமான தவ புறத்தாழ்வான் சாதித்தது அதிமானுஷஸ்தவம். இதுதான் குறவு ஆச்சாரியால் பண்ணது ஒவ்வொன்றும் ஆச்சரியமானதுதான் அதுல ஒன்னும் தப்பே சொல்ல முடியாது. அதுல ஒரு அனுபவத்தை பண்ற அப்பா கண்ணா நீ பண்ண காரியத்துல தான் எனக்கு சில சில சந்தேகம் இருக்கு. இது பெருமாள் நீ யாரு ஒண்ணுமில்லாத சாதாரண ஒரு ஆயிர குலத்துல பிறந்தவனா நீ இல்ல திருவாயிரவாடியில நந்தகோபனுக்கு மகனாக வளர்ந்தவன் நீ நந்தகோபர் தான் இந்த திருவாயிர்பாடிக்கே அவர் ஆட்சி புரிபவராக இருந்திருக்க திருவாயிர்பாடி முழுக்க அவருடைய இதுலதான் இருந்துருக்கு கண்ட்ரோல்ல தான் இருந்துருக்கு. அவாத்துல இல்லாத நந்தகோபர் திருமாளிகையில இல்லாத ஒரு சமிருத்தி வேற எங்கேயுமே கிடையாது. அவர் நந்தகோபருடைய திருமாளிகளை எவ்வளவு வெண்ணம் வேணும்னாலும் இருக்கு, எவ்வளவு நெய் வேணும்னாலும் இருக்கு, எவ்வளவு பால் வேணும்னாலும் இருக்கு, எவ்வளவு தயிர் வேணும்னாலும் இருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே நீ என்ன பண்ற, இந்த பக்கத்தாத்துல அந்த பக்கத்தாத்துலாம் போய் அதோட போய் எல்லா இடத்துலயும் போய் வெண்ணைய திருடிண்டு வரணும். திருடிண்டு வரதோட மாத்திரம் இல்ல, திருடி சாப்பிட்டு மீதிய அந்த பாத்திரத்தை போட்டு டமால்னு உடைக்கிறது. இப்படி உடைச்சிட்டு வந்துட்டு கோபி ஜனசிய பரிஹாச பதங்கிமாசி, அந்த கோபியர்கள் எல்லாம் வந்துட்டு ஓஹோ இந்த திருட்டு கூட்டு வந்துட்டா இங்க இன்னைக்கு எங்கேனா இதுக்கு தெரியாத பத்திரமா வைக்கணும்னு சொல்லி இந்த திருடன் திருடன் ஒரு பட்டம் வாங்கிட்டு கோபி ஜனங்கள்லாம் உன்னை பரிகாசம் பண்ற மாதிரி நீ கண்ணா நீ என்னத்துக்கு ஆற, நீ உனக்கு இல்லாதா நீ என்னத்துக்கு இப்படி பண்ற என்பதா சொல்லுகின்ற. இதுக்கெல்லாம் இங்க அடுத்ததுல சுவாமி பார்க்கணும் செய்கிற. ஹர்த்தும் கும்பே வினிஹித கர சுவாது ஹையங்க வீணம் திருஷ்டாம கிரகண சடுலாம் மாதரம் சதரோஷம் பயாதீஷத் பிரச்சலித பத நாபகச்சன் அதிஷ்டன் மிச்சா கோப சபதி நயனே மிளயன் விஸ்வகோப்தா. இது பெருமாள் இவர் பாரித்த மாதிரி, சுவாமி தேசிகன் பாரித்த மாதிரி நவநீத நாட்டியம் ஆடுவது சேவை சாட்ச. அந்த சேவை சாச்ச உடனே இவருக்கு பாக்கிற மானசிகமான ஒரு பிரத்யம், இந்த பிரத்யத்துல சேவிக்கிறேன் சேவிச்ச உடனே ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை சாச்சிட்டேன் ஆவிர்பாவத்தூர்னு சொன்ன உடனே ஆவிர்பாவம் வந்துடுத்து. கண்ணை திறந்து அவரை கட்டிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. இது சாட்சாத் யோகத்துல சாட்சாத்காரம் தானே இது, கட்டிக்கணும்னு நிஜமாவே பாக்கணும்னு கட்டிக்கணும். அந்த குழந்தைய பார்த்தா இப்படி நர்த்தனம் ஆடுற குழந்தைய பார்த்த உடனே யாருக்குதான் கட்டிக்கணும்னு ஆசை இருக்காது. ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், நீ என்னுடைய பரத்துவத்தை பத்தி நினைக்காத, என்னுடைய சௌலபியத்தை பார்த்து நீ என்னோட பேசி என்னோட இருந்து சொல்லிட்டார். அத பிறகு இவரும் ஆழ்வாரு நினைச்சுட்டார். ஆகையால அவரை கட்டிக்கணும்னு பாக்குறாரு. கட்டினும் பார்த்தா அவருக்கு தம்படல. இது இப்ப பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு தனக்கு ஒண்ணுமே பிராணதாரணமே முடியாது போயிடுச்சோம். என்ன, நாம ஒரு அத்தியந்த ரொம்ப ரொம்ப விஷயத்த, நாம ரொம்ப ஆசைப்படுற விஷயத்த இது கிட்ட வரைக்கும் கிடைச்சிட்டு கடைசியில இல்லைன்னு கணக்கு சொல்லிட்டோம்னா நமக்கு மனசு தாங்கவே தாங்காது. இப்படி யோகத்துல சாட்சாத்காரப்படுற மாதிரி மானசிகமான சாட்சாத்காரம் ஆன பிற்பாடு இது பிரத்யக்ஷத்துல சேவை சாய்க்காதது பார்த்த உடனே இவருக்கு மனசு கஷ்டமா போயிடுதான் சுவாமிக்கு. சரி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி மறுபடியும் யோசனை பண்ணி கண்ண மூடிட்டு தியானம் பண்றேன். இப்படி தியானம் பண்ணமானாக்க அப்போ இவர் அந்த கண்ணனுடைய ஒரு ஸ்திதி இருந்துட்டு இருக்க அந்த ஸ்திதிய சேவை சாய்க்கிறார், இன்னொரு ஒரு நிலைய சேவை சாய்க்கிறார். அத பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்யறார் சுவாமி தேசிகம். ஹர்த்தும் கும்பே விநிஹித கரஹா ஸ்வாது ஹையங்க வீணம். ஸ்வாது ஹையங்க வீணம் என்பதாக சொன்னார். ஹையங்க வீணம் என்று சொன்னா இது நவநீதம் அப்படின்னு வச்சுப்போமே. அதாவது இது மாட்டிலிருந்து உண்டாகக்கூடியதாக இருந்திருக்கிற வஸ்துக்கள், நல்ல நல்ல வஸ்துக்களா இருந்திருக்கிற தயிர், பால், தயிர், அப்புறமா வெண்ணெய், நெய் எல்லாம் வரும். அதுல இவர் பார்க்கிற கண்ணன் இவர் ஏற்கனவே பிரார்த்தனை கேட்கிறார். இந்த நவநீதத்துக்காக இது எவ்வளவு ஆடுறதோ ஆடி கீடி எல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்க. இப்படி ஆடினா கூட இவருக்கு கொடுக்கலையா, கொடுக்காத என்ன பண்ணிட்டான்னா இதை எடுத்து தனியா வச்சுட்டாலாம். அங்கதான் பாக்கணும் திருமங்கையாழ்வாருடைய ஒரு அனுபவத்தை. சீரார் கலையல்குள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பொத்திக் கொண்டு ஏறார் இடை நோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர்கடைந்து வெண்ண திரண்டதனை வேறோர் முதல்வாழ் வேறோர் கலத்திட்டு நாராரூரியேற்று நன்கமய வைத்ததனை போராறவேற்கண் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாராறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே. இந்த மடல சேவிச்சு போனாக்கா இந்த திருவாயிற்பாடியே நம்ம கண்மண்ணை கொண்டு வந்து கொடுத்துருவேன். எல்லா ஆழ்வார்களுடைய பாசுரத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம் இதே மாதிரிதான் சுவாமி இது, இதே மாதிரிதான் குரத்தாழ்வார்ந்து அப்படியே அந்த திருவாயிற்பாடியே நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்ன பண்றார் அப்படின்னா, சீரார்களையல்கள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு. தயிர் கடையிறாளாம், பெரிய பாத்திரம் அந்த பானையில வச்சு தயிர் கடையிறாள். அது அண்ணன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிடுது. இது ரெண்டு கையால அந்த காலால கூட சில சமயத்துல பிடிச்சப்பா அதை கெட்டியா கிட்டக்க உட்காந்து இந்த கடையறதுக்கு அப்புறம் மத்தார பற்றி கொண்டு ஏறாறு இடை நோவை எத்தனையோர் போதுமாய். தயிர் கடையிறதுன்றது சாமான்யம்னா முதுகெல்லாம் ஒரே வலியா வலிக்கும், அவ்வளோ நாள் கடையணும் அது, அரை மணி முக்கால் மணி கடைஞ்சாதான் அது வரும். அதுல ஒரு ஸ்பீடு குறைச்சிட்டு நாம இது பண்ணிட்டு போனா மறுபடியும் அந்த ஸ்பீடு வரத்துக்கு அது அந்த லெவல் வரத்துக்கு நாழி ஆகும், மறுபடியும் அதுக்கு பண்ணும். அது ரொம்ப கஷ்டம், அது முதுகெல்லாம் ஒரே வலிக்கும், இடுப்புட்டு போயிடும். ஏறாறு இடை நோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து. இப்படி ஆசிரியமான அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் திரண்டு அதனை அதுல இருந்து வெண்ணைய திரட்டி அத வேறோர் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு. இது கண்ணன் எப்ப பார்த்தாலும் இதுக்குன்னு ஒரு பாத்திரம், வெண்ணெய் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல வச்சா கண்ணன் சாட்டுறான்னு சொல்லிட்டு இது தீர்த்தம் கொண்ட ஒரு பாத்திரம் வேற ஏதோ ஒரு பாத்திரம் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துள்ள வச்சுட்டாலாம். நாரார் ஊரியேற்று நன்கமய வைத்ததனை, இது எறும்பெல்லாம் வராது இருக்கிறதுக்காக ஒரு உரி ஒன்னு இருக்கும், அந்த உரி மேல ஒசரம் வச்சிருக்காளாம், அந்த ஒசரம் பூனை எல்லாம் சாப்பிடாது இருக்கிறதுக்கு ஒசரம் அது மேல வச்சுட்டாளாம். போரார் வேர்கண் பொந்தனையும் பொய்யுறக்கம், இது கண்ணன் அடிக்கடி பார்த்தார் ஒன்னும் கொடுக்கல, சரி ரொம்ப இது கொடுக்காது போனா என்ன பண்றதுன்னா அண்ணன் பக்கமா போய் கொஞ்சம் தூங்குற மாதிரி போய் பாவனை பண்ணி அங்க போய் படுத்துட்டேறான். சரி போ கண்ணன் தூங்கி போட்டான்னு நினைச்சிட்டு இவ கொண்டு போய் மேல வச்சுட்டாளாம் சத பிராட்டி. போரார் வேர்கண் பொந்தனையும் பொய்யுறக்கம், இவள் போற வரைக்கும் இவ அப்படியே தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு எங்க வைக்கிறான் எப்படி பண்றான்றது மொத்தத்தையும் பார்த்துட்டு இருக்காராம். ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இது தூங்கி ஏந்துக்கிறனா ஏந்து தாராறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி, தாராறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி. இந்த வெண்ணைய வயிற்று சாப்பிடலாம் முடியும், அது மேல இருந்து வயிற்று சாப்பிட்டா வேணான்றதுன்னா அது எவ்வளவு தூரம் கை போறதோ அவ்வளவு தூரம் உள்ள போட்டு அதை போட்டு எடுத்து மொத்தம் வாயெல்லாம் பூசிக்கிறாரா. இதை வந்து தாராறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி. வெண்ணெய் பத்துமான ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வெண்ணெய நெருப்பா அதாவது நெருத்து அளந்து ஒரு கிலோ அரை கிலோன்னு கொடுக்கணும் முடியல, அது கொடுக்கறதுக்கு சீரங்கத்துல எல்லாம் இப்ப எல்லாம் பேக்கெட்ல போட்டு அரை கிலோ பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட்னு வாங்கிட்டு வரோம். அப்பெல்லாம் நல்ல இப்பவும் சீரங்கத்துல போனோம்னா அந்த வெண்ணெய் எல்லாம் ஊத்துக்குழி வெண்ணெய் அந்த மாதிரி வெண்ணெய் விற்பா, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்பா. ஒரு மரத்துல ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருப்பா, அது வெண்ணெய் நெருக்கச்சு அந்த மரத்தால ஒரு கரண்டி மாதிரி இருக்க, அந்த கரண்டியால மேலால இப்படி வைப்பா, வைச்சாக்கா எவ்வளவு துளி உண்டு வரணுமோ அவ்வளவு துளி உண்டு வரும், தங்கம் நெருக்கிற மாதிரி நெருப்பா, அவ்வளவு சாமர்த்தியமா அதை பண்ணுவா வெண்ணெயை எடுக்கிறதுக்கு. அது அந்த மாதிரி வழிச்சு இது பண்ணணும். அந்த மாதிரி நுனில நுனில சாட்டமானாலே ஆச்சரியமா இருக்கும் வெண்ணம். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாராம், தாராறு தடந்தோள் உள்ளனவும் கை நீட்டி, கை எவ்வளவு போறதோ அவ்வளவு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வெண்ணை எடுத்து அது சார் ஆராத வெண்ணை விழுங்கி, அந்த வெண்ணைய விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தை. இவர் என்ன பண்ணாரு, கோபம் வந்துட்டான் இவருக்கு. இந்த மாதிரி நம்ம கொடுக்காத போறாளா, அம்மா என்ன பரிபவப்படுறாளோ படட்டோம்னு சொல்லிட்டு அந்த மோர் குழப்பிட்டு இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு அந்த குடத்தோட ஒரு பாத்திரத்தோட மோர் வச்சிருக்காள, அந்த மோர் பாத்திரத்தை எட்டி உதச்சாரு. உடச்சாக்க அது என்ன ஆகும், ஆ மொத்தம் ஒரே மோரா போயிடும். இந்த மோர் பாலெல்லாம் கீழே கொட்டிட்டு அதை தொடச்சி சுத்தம் பண்றதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். அந்த தொடைக்கிற தூணி முதற்கொண்டு ஒரே நாத்தம் அடிச்சிரும். அது அவ்வளவு அவளுக்குதான், யார் பண்றாளோ அவளுக்குதான் தெரியும் அந்த கஷ்டத்தை. இந்த கஷ்டத்தை அவளுக்கு உண்டு பண்ணும், இவ்வளவு சிரமத்தை நமக்கு கொடுக்காத ஏமாத்தி இப்படி பண்ணிருக்காளா, அல்லாடியும் கிடக்கட்டும்னு சொல்லி தன்னன் என்ன பண்ணிட்டேரான், இந்த மோரார் அருகிருந்த மோடார் குடமுருட்டின்னு இப்படி ஒரு திருமங்காழ்வாருடைய அனுபவம். இது அப்படியே இந்த சேவிச்ச போனாக்க திருவாயர்பாடிலே நம்ம இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இப்ப சுவாமியினுடைய அனுபவத்தை பார்ப்போம், இதை பண்டமெண்டலா பேசா வச்சுட்டு பார்ப்போம். ஹர்த்தும் கும்பே வினிகிதகர சுவாது ஹையங்கவீனம், ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருந்திருக்கிற ஹையங்கவீனம் இந்த வெண்ணெய் ஹர்த்தும். இது ரொம்ப ரொம்ப போக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்ன திருவாயிரபாடியில கண்ணன் அவதாரம் பண்ணிட்டேருன்னு சொல்றதுனால பஞ்சானமபி பூதானாம் உத்கர்ஷம் புபுஷு குணாகா அப்படின்னு அச்சேத்திரமாக இருந்திருக்கிற வெண்ணெய் கூட மீதி சமயத்துல இருந்திருக்கிற ஒரு ரசத்தை காட்டிலும் இப்ப விசேஷமான ரசத்தை கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப சுவாதுவாக ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும்படியாக போயிருக்கலாம். இது என்ன, கண்ணன் நமது செய்யற ஒரு பதார்த்தம் வஸ்து. அப்ப கண்ணனுக்கு அமுது செய்யும்படியான பாக்கியம் தன்னுக்கு கிடைச்சிருக்கேன்னு அந்த அச்சேத்தனமா இருந்திருக்கிற வெண்ணெய் கூட நினைக்கிறதான். அதனால அதுக்கு ஒரு உத்கரணம் வரதான் அது சுவாது என்பதாக சொல்ற, ரொம்ப ரொம்ப இனிப்பானது, ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன. இன்னொரு விஷயம், இந்த வெண்ணெய் அண்ணன் நமது செய்ய போறதுன்றதுனால யசோத பிராட்டி அந்த பாலை பக்குவமா காய்ச்சி அதுக்கப்புறமா திட்டமா வெண்ணெய் எடுத்து அது அதோட இல்லாத ஒரு வேற யார் எத்தனையோ வேலைக்காரி எல்லாம் இருப்பாள், அவளை விட்டு கடையாம தானே கடைஞ்சி அதை நல்லா திரட்டி வச்சு அழுக்கு இல்லாத, நான் கொஞ்ச நாள் முன்ன சொன்னேன் அந்த மத்துல இருந்துருக்கிற ஒரு கருப்பா ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத விளவிளேர்னு வெண்ணெயை எடுத்து, அதாவது இந்த புளிப்பு தயிர் எல்லாம் வச்சு இல்லாத நேத்திய தயிரை முதல் நாள் தயிரை எடுத்து வச்சு அப்ப துவச்ச தயிரை நல்ல ஆடையோட எடுத்து இவருக்காக எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயாது, அது அவ்வளவு பௌக்கியமா இருந்துட்டு இருக்குமா. இந்த ஒண்ணும் ஒரு சுவாரஸ்யம், அந்த ஏதோ எனக்கு ராமன் பேர் வச்சிருக்க கடைசியில சாப்பாட்டு ராமன் சொல்லிட போறோங்கோ, ஆனா இந்த வெண்ணெய இந்த மாதிரி கடைஞ்சி அதுக்கப்புறமா அந்த வெண்ணெய் எடுத்த பிற்பாடு அந்த மோரை சாப்பிடணும், அது ஒரு வாசனை. என்ன தயிர் காட்டில அது ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கும் அந்த மோர். இப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய ஒரு இயல்பு. இதுலயும் பார்க்கணும், அந்த காலத்துல எல்லாம் பிரத் பாத்திரம் தான், மண் பாத்திரத்துல தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்பதான் எத்தனை எத்தனையோ டப்பர் வேற அந்த வேற இந்த வேற எல்லாம் வந்து இது இருக்கு, காப்பர் பாட்டமும் எல்லாம் பேர் சொல்லி எத்தனையோ பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு. அந்த மிருத்பாத்திரத்துல பால் காக்கிறதுன்றது சாதாரணம் இல்ல, கொஞ்சம் அதிகமா தீ போட்டுட்டோம்னாக்கா பால் அடியில பிடிச்சிடுறோம், மொத்தமே பாலே வந்து ஒரு தீஞ்ச வாசம் வந்துடும், வாசனை வந்துடும், நல்லா இருக்காது. இது யசோத பிராட்டி என்ன பண்றாருன்னா, அண்ணன் நமது செய்யறதுன்றதுக்காக அவள் தானே சாவதானமா இருந்து பாலை காய்ச்சி அவளே தானே வேற யாருண்டையும் கொடுக்காம அதை தோச்சி அதுக்கு திட்டமா வெண்ணெயை கடைஞ்சி அதையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து வைக்கிறாளா. அப்படி இருந்துட்டு இருக்கிறவள் இவனுக்காக இருந்துட்டு இருக்கச்சே கூட கண்ணன் கேக்குறே, கேட்டா அவருக்கு தான் அடி எல்லாம் பண்ணி கேக்குறாரு. வந்து ஆனாலும் கூட இவருக்கு எவ்வளவு வேணும்னு ஆசைப்படுறாரோ அவ்வளவு கொடுக்கலையா, ஏதோ இதுன்னா இதுக்கு மேல கொடுத்தா குழந்தைக்கு உடம்புக்காகாது வானான்னு சொல்லிட்டு கொஞ்சமா கொடுத்துட்டு பாட்டு போயிட்டாளாம். இது போன உடனே இவரும் பார்த்துருக்கேன் கும்பே, அவளுக்கு தெரியாது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒண்ணு, தெரிஞ்சு சாப்பிடறது காட்டிலும் தெரியாத சாப்பிடறதுல ஒரு ஆசை, யாரும் வானான்னு சொல்ல போறது இல்ல, நிஜமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். தகர்வங்கள் கொடுக்கற நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துவா இருந்துட்டு இருக்கு. இந்த பிடிச்ச வஸ்துவை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கா. ஆனா அப்போ வாழ்ந்தா கூட கொஞ்ச நாய் கழிச்சு நம்மளே தனியா உள்ள வந்து யாருக்கும் பாக்காத இருக்கிட்ட இன்னும் ஒரு ஒரு கரண்டி அதை சாப்பிட்டுருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு தான். அதே மாதிரி கண்ணனும் பாத்துறான், இவளுக்கு கொடுத்தது திருப்தி இல்லை, தானே தெரியாத சாப்பிடணும்னு. அந்த தெரியாத சாப்பிடறது இருக்கு பாருங்க, அதுலதான் இன்னும் சுவாரஸ்யம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதுக்காக ஹர்த்தம் கும்பே அதை திருடி அபகரிச்சு சாப்பிடறதுக்காக நவநீதம் வச்சிருக்கிற ஒரு பாத்திரம் இருக்க, அந்த பாத்திரத்துல கழிவுச்சு. வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்று நன்கமய வைத்ததனை. இது எல்லாம் அந்த உரி மேல எடுத்து வச்சாள, அந்த உரி மேல எடுத்து வச்சத இவர் பார்த்து இது பண்றாராம், அதை எடுத்துக்கிறதுக்கோசரம் போறாராம். விநிகித கரகம் அது உள்ள கைய விடுறாராம், கைய விட்டு எடுக்கிறாராம். ஆறார் தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி. எப்படி எல்லாம் சாட்டேர்னு பாக்கணும். எல்லாம் அந்த கிருஷ்ணானுபவம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா ஏற்பட்டது. இந்த லீலா சுக்கர் அனுபவிக்கிறார் கண்ணன் வெண்ண எடுத்து. பீடே பீட நிஷன்ன பாலகளே திஷ்டந்த கோபாலகம் யந்திராந்த ஸ்தித துக்த பாண்டம் அபகிருஷ்யாச்சாத்ய கண்டாரவம் பக்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் பிபன் யப்பயா பயாதாகத கோபிகா நயனயோ கண்டூஷ பூத்கார கிருத். கண்ணன் திருடி வெண்ண சாட்டத்தை அனுபவிக்கிறார், உரியில வெண்ணைய வச்சு வச்சிருக்காளாம். கண்ணன் வந்த திருடிட போறதுக்காக அதுல ஒரு மணி கட்டி வச்சிருக்காளாம். இது எப்பனா இந்த வந்து இந்த உரியில இருந்து எடுத்தானாக்க என்னன்னா, அந்த ஊர்ல மாமியார்லாம் மாட்டு பொண்ணு வெய்ய ஆரம்பிச்சிட்டாலும் எதுக்கு வெய்யறா, உனக்கு உங்களுக்கு ஒருத்தர் கூட துப்பே இல்ல, அண்ணன் வந்து திருடிட்டான் இன்னைக்கு போயிடுத்து வெண்ணெய் களவு போயிடுத்து நெய் களவு போயிடுத்துன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றிய, அண்ணனுக்கு எட்டாத இடத்துல இதை வச்சு பத்திரமா வைக்க கூடாதுன்னா, அதுல பூனை சாப்பிட்டு அப்புறமா குரங்கு சாப்பிட்டுன்னு சொல்லி சொன்னாக்கா பூனை வரப்போறது குரங்கு வரப்போறதுன்னு தெரியும் இல்லையோ, பூனை வர்றது குரங்கு வர்றதுன்னா பூனைக்கு வராத இடத்துல வலை போட்டு அலமாரியில வச்சு கதவு சாத்தி நல்லா பூட்டி பத்திரமா வைக்க வேண்டியது தானே. இப்படித்தானே மேல இருக்கிறவா கீழே இருக்கிறவாள வெய்வா. அதே மாதிரி மாட்டு பொங்கல் எல்லாரையும் எல்லா மாமியாரும் விசின் இருக்காளாம். கண்ணன் திருடி சாட்டான் கண்ணன் திருடி சாட்டான்னு என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ பத்திரமா வைக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா உனக்கு என்னத்துக்கு இதை வந்து சொல்றேன்னு எல்லாரும் வச்சாலும் சரி வச ஒண்ணு இன்னைக்கு. ஆனா ஒரு நாள் கூட நீ அந்த கண்ணன் திருடி சாட்டான்னு சொன்னிய, கண்ணன் திருடிச்சு நீ பாத்திருக்கியா எப்பயானா திருடின இல்ல ஆப்பிடல அப்படின்னு. அப்போ ஒரு நாள் கூட கையும் களவுமா பிடிக்க முடியாத இருந்துட்டு இருக்காச்சு, கண்ணன் திருடி சாப்பிட்டான்னு என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க, நீ பத்திரமா வச்சு வையன்னு சொல்லி சொல்லிருக்கா. சொன்ன உடனே அந்த ஊர்ல திருவாயர்பாடியில இருந்த அந்த தெருவில் இருந்த ஆயர் நந்தகோ ஆட்சிகளுடைய மாட்டு பெண்கள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டா, அவளுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டா. இந்த தீர்மானத்துல என்னன்னாக்க, உரியில மேல வைக்க வேண்டியது யாராத்துலயானாக்க அந்த உரியிலேருந்து எடுத்தாக்க அந்த உரி ஓசப்பட்டு அப்படி தொட்டாலே அது இது கொடுக்கற மாதிரி சைரன் கொடுக்கற மாதிரி சப்தைக்கு அந்த மணி ஓசை கேட்டுரும். மணி ஓசை கேட்டுருந்தா நம்ம உள்ள ஓடி போயிட வேண்டியது, ஓடி போய் கண்ணனை கையும் களவுமா பிடிச்சிட வேண்டியது. இது தீர்மானம். இந்த தீர்மான பிரகாரத்துக்கு உரியில வெண்ணைய வச்சு மணியும் கட்டி வச்சிருக்கோம். அங்கேருந்து வரையர் கண்ணன் வழக்கம் போல அவர் ஒண்டியா வரல, கூட சில பேரோட கூட வந்திருக்க. பாக்குறேன், பார்த்தா உரி மேல இருந்துட்டு இருக்கோம், உரியில மணியும் கட்டி இருக்கிறதும், உரி ரொம்ப ஒசரம் இருக்கு, பக்கத்துல ஸ்டூல் எல்லாம் இல்ல, என்ன பண்ணலாம்னு பாக்கறேன். ஒரே ஒரு மனம் ஒண்ணு இருந்தான், அந்த மனம் மனையை இழுத்து போட்டேறான், அது மேல ஏறி பார்த்தேறான். பார்த்தா இடல வீட்டே பீட நிஷன்ன பாலகங்களே கேட்டல. அதுக்கு மேல ஒரு பையனை ஏற சொன்னார். டேய் நீ ஏறா அப்படின்னு இந்த மன மேல அந்த பையன் ஏறி நின்றானா. அந்த பையன் தோல் மேல ரெண்டு காலையும் வச்சு இது பண்ணிட்டான். ஏறி நின்றுட்டு ஏறி நின்றாக்கா பேலன்ஸ் ஆகணும் மூலியம். அது ரொம்ப கஷ்டமா அது பிடிச்சுக்கிறது. பேலன்ஸுக்கு என்ன பண்ணார்னா உரிய கெட்டியா பிடிச்சுட்டாரோ. உரிய பிடிச்சுட்டாக்க உரியலதான் மணி கட்டிருக்க ஓசை கேட்டுடுமே என்ன பண்றது அப்படின்னா திஷ்டம் ச கோபாலகஹா யந்திராந்தஸ்தித துக்த பாண்டம் அபகிருஷ்யாச்சாத்ய கண்டாரவம். இந்த மணியினுடைய நாக்க ஒரு கையால உள்ள பிடிச்சுண்டு மணி கட்டிருக்கிறதையும் சேர்த்து ஒரு கையால கெட்டியா பிடிச்சுட்டேரான் அந்த பேலன்ஸுக்காக. மணி நாக்க பிடிச்சுட்டாக்க மணி அடிக்காது. மணி அடிக்காததுனால இவர் பாட்டுக்கு சாப்பிடலாம். ஆனா ரெண்டு கையால எடுத்து சாப்பிட முடியாது. அங்க இருக்கிற தயிரை சாப்பிடணும்னு இவருக்கு ஆசையா இருக்கு. அதுக்காக என்ன பண்ணா அந்த பாத்திரத்தை அப்படியே ஊரு சாச்ச சாச்சாக்க ஒரு கைய வாய் கீழே வச்சுக்கிறேன். இந்த அந்த தயிர் கொட்டுறது இந்த வாய் கீழே அந்த கையில கொட்டிச்சுனாக்க அத சாப்பிடறான். பாண்டம் அபகிருஷ்ய ஆச்சாத்ய கண்டாரவம் வக்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசர கம்பம் பிபன்னு. தலைய ஆட்டி ஆட்டிண்டு அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கான். அண்ணனுக்கு வாயிருபாடியில இருந்துருக்கிற வஸ்துக்கள்ல பௌக்கியத்துவம் எப்படி வருதுன்னாக்க ஆசிரித்தாளுடைய கைப்பட்டது, அந்த கோபிகளுடைய கைப்பட்டது. ஒண்ணுமே தெரியாத கண்ணனே சர்வம்னு நினைச்சிருக்கிற ஆச்சிமார்களுடைய கைப்பட்ட பதார்த்தம் அது. அதுல அவ்வளவு பௌக்கியம். ஆகையால அந்த வஸ்துவை அப்படியே தலைய ஆட்டிண்டு ஆட்டிண்டு அவர் சாப்பிடுறாராம். சாப்பிட்டுண்டே இருக்கச்சே பாயாதாங்கத கோபிகா நயனயோ தண்டூஷ புத்கார கிருது. அங்கேருந்து கோபியர்லாம் வந்துட்டாளாம். வந்துட்ட உடனே அவ வாயில சாட்டுண்டே இருக்கிற பாதி ஏ கண்ணா நீ வந்துட்டியா மாட்டின்ட்டியா நீ அப்படின்னு சொல்லி ஓடி வர. ஓடி வரச்சே அவ மூஞ்சில பாதி இருக்கோ இல்லையோ வாய் நிறைய தயிர் இருக்கோ இல்லையோ அவ கண்ணே தெரியாதபடி பூ உமிஞ்சுட்டேறான். அவ மூஞ்செல்லாம் மூடிட்டு அவ திரும்பி பாக்கிறதுக்குள்ள கண்ணை தொடச்சுட்டு வரத்துக்குள்ள இவர் ஓடிய போயிட்டேறான். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கோபியர்கள் எப்படி தெரிஞ்சு உள்ள வந்தா என்ன மணியினமும் அடிக்கல. மணியினுடைய நாக்கை இவர் கெட்டியா புடிச்சுட்டு மணி அடிக்காத இருக்கச்சு இவ எப்படி உள்ள வந்தான்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எல்லாராத்திலயும் மணி கட்டிருக்கு. இங்க சாப்பிடுறது சாதாரண திருவாயிரபாடியில் இருக்கக்கூடிய ஆயர்குலத்துல பிறந்த பையன் இல்ல, சாட்சாத் பெருமாள். பெருமாள் அமுது செய்தாருனாக்கா மணி அடிக்கிற மூலியம். அந்த மாதிரி அதே ரீதியில இந்த ஒரு மணி வேணா இவர் பிடிச்சுட்டே எல்லா ராத்திலயும் மணி அடிக்கிறதா டான் டான் டான் மணி அடிக்கிறதா. என்ன பெருமாள் அம்சம் செய்யறதுனால, அந்த பெருமாள் அம்சம் செய்யறதுனால மணி அடிக்கிறதுனால அவாவா ஆத்துல போய் பாத்திருக்கா. போய் பார்த்தா அங்க ஒண்ணும் இல்ல, கண்ணனும் இல்ல ஒண்ணும் இல்ல. எந்த ஆத்துல இல்லையோ இங்க ஓடி வந்து பாத்திருக்கா. இங்க வந்தா அவர் எதிர இருந்திருக்க. ஆகையால இந்த மணி அடிச்சதுன்னு சொல்லி பெரியவாளுடைய ஒரு வார்த்தை. இது எப்படி கண்டாரவன் கேட்டதுன்னு இப்படி எல்லாம் ஒரு அனுபவம். ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா, ஹர்த்தும் கும்பே வினகித கரகா. இது அந்த வெண்ணையை திருட்டி சாப்பிடறதுக்கோசரம் கையில கைய வச்சிருக்கான். இவர் இப்படி பார்த்தோம்னாக்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா கம்ப்ளைண்ட் பண்றாளாம். என்னத்துக்கு என்ன இத கம்ப்ளைண்ட் பண்ணச்சு எங்காட்டுல வந்து திருடி போயிட்டான், எங்காட்டுல வந்து சாப்பிட்டு போயிட்டான், அத்தை பண்ணிட்டு போயிட்டான், இத்தை பண்ணிட்டு போயிட்டான். கண்ணன் உன் பையனும் பார்த்து யசோத பிராட்டின் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணா இவரால தாங்க முடியலையா யசோத பிராட்டிக்கு. என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், நீ என்னத்துக்கு நீ இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றங்கோ சொல்லிருக்கான். ஆனா எங்கேயோ பண்றத நம்மாட்டிலயே அந்த காரியத்தை பண்ணிட்டான்னாக்கா எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபம் தான் நடக்கிறது. வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன் மகனை காவாய் உன்னில் புளி பெய்தால் ஒக்கும் தீமை புரை புறையால் இவை செய்ய வல்ல தன்னற்கண்ணனோர் மகனை பத்த அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றது அண்ணனை பத்தி, இவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், நான் வச்சிருந்தேன்னா அது வெண்ணை சாப்பிட்டா கூட போனா போயிட்டு போறது, நான் அதை பத்தி ஒன்னும் பரவாயில்ல. ஆனா வெண்ணை விழுங்குறதோட மாத்திரம் இல்லாமல் அந்த பாத்திரத்தையும் டொபால்னு போட்டு உடச்சுடுறாங்க, பாத்திரம் போயிடுறதுன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னாலாம். வெண்ணை போக்கியமா இருக்கு, சாப்பிடறதுக்கு ருச்சியா இருக்கு, அதுக்காக சாப்பிடுறோம், அது பரவாயில்ல. பாத்திரத்தை என்னத்துக்கோசரம் உடைக்கிறது? இது அடுத்த கேள்வி. பாத்திரத்தை உடைக்கிறதுக்கு என்னன்னா, அதுல ஒரு என்னன்னா, அந்த ஓசை இருக்கு மண் பாத்திரத்தை போட்டு தபுன்னு ஓட்டுமானாக்கா அது ஓசையே பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஓசை கேட்கும், அதுல ஒரு சந்தோஷமா, அதுக்கோசரம் போட்டு டபால்னு உடைக்கிறதோ. இந்த பல்பு இருக்க இந்த குண்டு பல்ப் எல்லாம் இருக்கும், அந்த பல்பை போட்டு அது உடச்சமான டமால்னு ஓசை கேட்கும், அந்த ஓசை கேட்கறதுல ஒரு ஆசை. அந்த மாதிரி கண்ணனுக்கு அந்த பாத்திரத்துல போட்டு உடைச்சா வர ஓசையை கேட்கறதுல ஒரு ஆசை, அதுக்காக போட்டு உடைச்சாலாம். வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்கோம். ஐயோ இப்படியா ஒன்னு ஒன்னா காரியம் பண்றான் கண்ணன் பண்ற காரியம் பாரு. கண்ணல்லில் அட்டுவத்தோடு சீடை காரளின் உண்டை கலத்தில் இட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான் பின்னும் அகம்பு குறியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. இந்த கண்ணன் பண்ண அட்டூழியங்கள் இப்படிதான் சொல்லணும். என்ன அவளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஒன்னு ரெண்டுன்னு தெரியல, எத்தனா சொல்றது. நான் லட்டு பண்ணி வச்சிருந்தேன், சீடை பண்ணி வச்சிருந்தேன், முறுக்கு பண்ணி வச்சிருந்தேன், காரில் எள்ளு உண்டு நல்ல புதுசா இருக்கிற எள்ளால உண்டை பண்ணி வச்சிருந்தேன், சீயம் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் வச்சிருந்தேன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டு இது நம்ம மாட்டில் தானே இருக்கு, இது பத்திரமா இருக்குன்னு நினைச்சிருந்தேன்னா ஒன்னும் இல்லாத தானும் சாப்பிட்டு தன்னோட கூட வந்த ஆளுக்கும் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தேன்னா ஒரு பதார்த்தம் இல்லையா. இது மாத்திரம் இல்ல, வெண்ணையும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பையனை இருந்துட்டு இருக்கானே, இவனை கொஞ்சம் கண்டிச்சு வையன்னு மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பெல்லாம் என் பையன் பண்ண மாட்டான்னு சொன்னவளுக்கு தங்காத்திலேயே நடக்கிற விஷயத்த பார்த்த உடனே கோபம் வந்துடுதான். கிரகண சடுலா மாதரம் ஜாதரோஷம். இவளை பார்த்துட்டு திருஷ்டுவா தாம கிரகண சடுலா ஒரு பரபரப்போட கூட ஒரு சின்னதா இருந்த ஒரு கயர் எடுத்துட்டு வராளாம். கண்ணுக்குட்டியை கட்டுறதுக்காக இருந்துட்டு இருக்கிற கயர், அந்த கயரால இவனை கட்டணும்ன்றதுக்கோசரம், கண்ணை கட்டுறதுக்கோசரம் இருந்துச்சு. ஆகையால அது போய் பார்த்தா அது கட்டுறதுக்கோசரம் மாதரஞ்சாதரோஷம் ரொம்ப கோபம் வந்துடுத்து அவளுக்கு. அம்மாவுக்கு வந்த கோபத்தை பார்த்த உடனே சரி என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த கயரால போட்டு கட்டி இவனுக்கு யாரு இவனுக்கு வந்து எல்லாரும் பார்த்ததவா நான் கட்டி போட்டேன் பையனை, இனிமே என் பையன் பேர்ல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதேன்னு சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். அப்படி இந்த கயிற தூக்கிட்டு வரலாம். மாத்தரம் ஜாத்தரோஷான் திருஷ்டான் அவளை பார்த்து அவளை பார்த்து பாக்கிற அம்மாவை பாக்கிறான் கண்ணன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இங்கேயும் பார்க்கணும். பாகவதத்துல கோபிகா கீதத்துல சொல்ற கண்ணன் அவதாரம் பண்ணதுனால அந்த நந்தகோபருடைய திருவாயிருபாடியில இல்லாத சமிருத்தி இல்லையா. ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி. இந்த திருவாயிருபாடியில கண்ணன் அவதாரம் பண்ணதுனால அஷ்டைஸ்வரியங்களும் அந்த இடத்துல திருவாயிருபாடியில இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு ஆத்துலயும் இவ்வளவு வஸ்துக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த வெண்ண எல்லாம் குறவில்லாத இருந்துட்டு இருக்கான். ஆனா பெருமாள் என்ன பண்றார், இவருக்கு அவளை பொறுத்த வரைக்கும் திருவாயிரபாடியில இருந்துட்டு இருக்கிறவளை பொறுத்த வரைக்கும் வெண்ணைன்றது உயிர் மாதிரி. என்ன அவளுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கடைஞ்சி எடுத்து வச்சதுன்றது தெரியும். எத்தனை லிட்டர் பால் காய்ச்சினாக்கா எவ்வளவு வெண்ணெய் வரும்ன்றது நமக்கு தெரியும். இந்த அம்மா தொண்டு தானே வெண்ணெய் வர போறது. அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு காய்ச்சி இவ்வளவு பண்ணி பக்குவத்தோட பண்ணி வெண்ணெய் வச்சிருந்தாங்கன்னா அந்த வெண்ணெயை திருடிட்டாங்கனாக்கா என்ன பண்றதுன்னு சொல்லி இவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுனாலயும் தானே பிரத்யட்சத்துல பார்த்ததுனாலயும் அவ அம்மாவுக்கு கோபம் வந்துடுத்தான். ஹர்த்துங்கும் திருட்வாதாம கிரகண சதுலாம். கயரை அங்கிருந்து பிடிச்சி எடுத்துட்டு வராளாம். ரொம்ப பரபரப்போட இருந்துட்டு இருக்காளும். அந்த கயிறை போட்டு கட்டணம் பாக்குற கட்டணம் பார்த்தோம்னாக்கா அது குறைஞ்சு போறது, அது பொத்தம் போறல. அதுக்காக இவள பார்த்து அம்மாவை பாக்குறாராம். அது கட்டுன்றது அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு பாக்கலாம். இப்ப அதுக்கு முன்ன கண்ணனுடைய நிலைய பாக்கலாம். அம்மாவை பாக்குறா மாதரம் திருஷ்டுவா, அந்த பரபரப்போட இருக்கிற அம்மாவை பார்த்து சொல்ற ஈஷத் பிரச்சலித பத கொஞ்சம் போறோம் இப்படி அசஞ்சாராம். அது கொஞ்சம் போறோம் அப்படி நாலு அடி துள்ளி குதிக்கிற அம்மா வந்துட்டா கட்டிட போறாள் கயிறை தூக்கிட்டு வராளுன்னு பயப்படுற மாதிரி பாவனம் பண்ணிண்டு ஈஷத் பிரச்சலித பத நாபகச்சன்னு அங்கிருந்து ஓடவும் ஓடல, அதே சமயத்துல ஒரே இடத்துல நிக்கவும் நிக்கல. இது எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஓடவும் ஓடாத, சரி நீ என்ன வேணா பண்ணிக்கோ என்ன கட்டிக்கோ, எதிரியும் வந்து நிக்கல, கயிறு கொண்டு உன் கயிறு போட்டு கட்டிக்கோன்னு சொல்லி எதிரியும் அப்படியே நிக்கவும் நிக்கலையாம். இப்படி தயங்கி தயங்கி இப்படி போறதும் போகாததும் இருந்துட்டு இருக்கலாம். இது என்னத்துக்காக இப்படி ஏன் இப்படி பண்றேன்னா அப்பா கோச்சுண்டேன்னாக்கா அதுல அர்த்தம் இருக்கு. அவருடைய சுவாவம் கோபிச்சுக்கிறதோ அடிக்கிறதோ எல்லாம் ஒண்ணு. அம்மாவே கோச்சுட்டாளேன்னு கண்ணனுக்கு கஷ்டமா. அப்பா யசோத பிராட்டியே எங்க அம்மாவே கோச்சுண்டு கயிறு தூக்கிட்டு வராளே என்ன பண்றதுன்னு தெரியல. நந்த கோபுர் பண்ணிருந்தா இவர் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். நீ கட்டினா கட்டிக்கோ இல்ல ஒரே ஓட்டமா கூட ஓடி போயிட்டு இருப்பேன். இப்ப அம்மாவை ஏமாத்தவும் முடியல, அதே மாதிரி கட்டணவும் முடியலையா. அப்படி அப்படியே ஒரு அனுபவம், இந்த சீன் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அவளா மனசுல ஒரு கேதம், பா கண்ணா உன்னை கட்டணும்னு கட்டலடா, இத்தனை பேரும் வந்து உன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ற அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கில்லேன் அப்படின்னா உன்னை பத்தி இத்தனை பேரும் தோஷம் சொன்னா என்னால தாங்கிக்க முடியலடா, அதுக்காக தான் உன்னை கட்டுறேன் நானு, பாவியனுக்கு இங்கே போதறாயே என்று சொல்லி அவன் விஷயத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கவளுக்கு எவ்வளவு கோபம் வந்தாக்கா இப்படி கட்டுவான்றத இத நினைச்சு பாக்குறான் கண்ணன். அதை விட்டுட்டு ஓடவும் போட முடியலையா, அது கொஞ்சம் அந்த இடத்துல நிக்கவும் முடியலையா. நாபகச்சன் அதிஷ்டன்னு சரி என்ன பண்றேன், சபதி நயலே மேல என்ன கண்ண மூடின்ட்டேரா, கண்ண மூடின்ட்டா போன போன கண்ண மூடின்ட்டா அத்தமிச்சு போயிடுமான்னு அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கண்ண மூடின்ட்டான. ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி, பட்டாசு வெடிக்கிறது. அந்த பட்டாசுன்னா பயமா இருக்குன்னு சொன்னோம்னாக்கா நாம கண்ணை மூடிட்டுருவோம், அது வெடிக்கிறது. கண்ணை மூடிந்தாக்கா அது பட்டாசு வெடிக்காத போயிடுமான்னா அது வெடிக்கதான் வெடிக்கும். ஒரு பெரிய ஒரு ஒரு ஆபத்தான நிகழ்ச்சி நடந்துன்னாக்கா நாம அதை பாக்கத்துலயே இருக்க மாதிரி இருந்தோம்னா கண்ணை மூடிட்டுருவோம். அந்த மாதிரி கண்ணனுக்கு அம்மாவே போய் நம்மளை போய் கட்டுறாளேன்னு ஒரு பெரிய பயம் வந்துருத்தான். அதுக்கோசரம் கண்ணை மூடின்ட்டேரா, கண்ணை மூடின்ட்டாக்கா தனக்கு பிரகாசம் யசோதையும் கட்டாத போயிடுவாள்னு ஒரு ஒண்ணு இருக்கலாம். இல்ல கண்ணை மூடினா அந்த பயத்துல போவும் கண்ணை மூடின்ட்டேர் அப்படின்னா மேளையன் விஸ்வகோப்தா, விஸ்வகோப்தா மேளையன் அப்படின்னா இவர் என்ன இது லோக மொத்தத்தையும் ரட்சிக்கிறவராக இருந்துட்டு இருக்கவர் இவர் போய் பயந்துகிறேனா, இவர் இப்படி பயந்துட்டு இது அந்த இடத்துல மிச்சா கோபா சபதி நயனே மிளையன் விஸ்வகோப்தா. மிச்சா கோபா இவர் விஸ்வகோப்தா, லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவர், அவர் லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவராக இருந்துருக்கிற இவர் போய் இவர் கண்ணை மூடிண்டு இப்படி பயந்துட்டு இருக்க மாதிரி இது பண்றாராம். இதுலயும் ஒரு யாரோத்துல ஒரு ஸ்லோகம் சுவாமி ஆச்சரியமா சாச்சிருக்க, இவர் காலில் சலங்கை எல்லாம் போட்டு இருக்காராம். இந்த மாதிரி நவநீஹித சௌர்யாதே நிர்புக்ன காத்ரஹ நிபிருதம் சயானஹ நிஜானி நிசப்த தசாம் வ்யயாசே பத்மாஞ்சலிம் பால விபூஷணானி. அவர் போய் திருடிட்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் சாப்பிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்துடுச்சு. இவர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஓய்ஞ்சுக்கிறேன், அப்படியே உடம்ப ஒடுக்கிண்டு அப்படியே பர்த்துக்கிறேன். அந்த பர்த்துக்கச்சு நவநீத சௌர்யாதி நிர்புக்ன காத்ரஹ நிபிருதம் சயானஹ. உடம்ப ஒடுக்கிண்டு பர்த்துட்டு இவர் காலில் போட்டிருக்கிற சலங்கை எல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த தண்டை, இந்த தண்டை சப்திக்கிறது. ஏன்னா உடம்பு நடுங்கிறது, நடுங்கினாக்கா அந்த தண்டை சப்திக்கிறது. இது சப்திச்சாக்கா இந்த ஓசையை கேட்டு ஓடி வந்துட போறாளேன்னு பயமா. அதுக்காக அந்த சலங்கையை பார்த்து இவர் சொல்றாராம், நிஜானி நிசப்த தசாம் வ்யயாசே பத்மாஞ்சலிம் பல விபூஷணானி. என்ன அனுபவம் சுவாமி இது பாருங்க. இந்த நடுங்கச்சே குழந்தை என்ன பண்ணும், உடம்ப ஒடிக்கிண்டு இருக்குச்சே கையை ரெண்டும் கூப்பிண்டா மாதிரி ரெண்டு கையையும் சேர்த்துன்றோம். இந்த ரெண்டு கையும் சேர்த்துருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த காலில் போட்டு இருக்கிற பூஷணங்கள்லாம் இருக்கு, இந்த பூஷணங்கள் கையில இருக்கிற பூஷணங்கள்லாம் இந்த நடுக்கத்தினால ஓசப்படுத்திட போறத நான் தயவு செஞ்சு கை கூப்பிடுறேன், நீங்கள்லாம் ஓசப்படுத்தாதங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சுவாமியினுடைய அனுபவம். இப்படி இவர் தனக்கு பயமில்லாதவர் பயப்படுற மாதிரி நடிக்கிறார். இந்த இடத்துல மேலையன் விஸ்வகோப்தா லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் என்ன பண்றார், சபதி நயனே மேலையன் கண்ணை மூடிட்டு பயந்துட்டு இருக்க மாதிரி நடிச்சுண்டு அப்பேற்பட்ட மித்யா கோபகா அப்படின்னு. வசந்த குலத்துல பிறந்தவர் இருந்தாலும் திருவாயிரபாடியில இருக்கக்கூடிய ஆயர்கள்ல ஒத்தராக இருந்திருக்கிறார், பொய்யான கோபராக இருந்திருக்கிறார் அவர். மாம் என்னை சுவாமியை பகையாத் ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இங்க ரட்சிக்கிறதுனாக்க என்ன, என்ன ஆவிர்பவத் அனுபதா பரணம் புரஸ்தாத்துன்னு என்னடு எனக்கு எதிரையே நான் கட்டிக்கிற மாதிரி பெருமாள் சேவை சாய்க்கணும்னு சொன்னேன், அந்த மாதிரி பிரத்யக்ஷமான சேவை சாய்ச்சி என்ன ரட்சிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய அனுபவத்தை நாம்பளும் இன்றைய தினத்தில் ஒரு ஈஷத்து கொஞ்சம் தூரம் அனுபவிச்சு கிருதார்த்தர்களாக ஆகிறோம் என்பதில் பெருமைப்படும்படியாக ஒரு சன்னிவேசத்தை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் தன்யவாதத்தை சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கும்பே வினிஹிதகரஹ்யங்கவீனம் திருஷ்ட்வா தாம கிரஹண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரசலித பதஹான் நாபகச்சன் அதிஷ்டன் மிச்சா கோப சபதி நயனே மேளயன் விஸ்வகோப்தா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.